கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா. கண்ணீரண்டில் போடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா. கண்ணீரண்டில் போடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. காமாட்சி மீனாட்சி என்ன வேறோ நான் அறிய, தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நான் அறிய. சாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டு மீறி, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்கள் ரெடி. பத்த வெப்பதாறு பாலாறு போல வந்த கண்ணுக்குள்ள, தேசிய கொடி போல குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள. சாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டு ராவோடு ராவாக பழி வர நாங்களே. கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி. சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தை செஞ்சு வச்ச தேரா. என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, என்னம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா. வேறோரத்தி வந்து தங்கையம் மனசு சத்திரமாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டழக. ஆவாரம் பூவாக வாய் வெடிச்ச முட்டழக. ராசா சாத்தி அட்ரஸ் என்ன கண்டு மீறி, ராவோடு ராவாக பள்ளி வர நாங்கள் ரெடி. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா. கண்ணீரண்டில் போடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா.